தென்னில்தான் காதல் சங்கம் ஆடும் காற்று நெஞ்சில் தாளம் போட ஆசை ஊற்று காதில் கானம் பாட நெஞ்சோடுதான் மாமா பாட்டுட சந்தங்கள் பாடிடும் உன்னை மஞ்சத்தில் பாடிடும் என் எண்ணங்கள் திட்டம் நீ தித்தித்தாய் பக்கந்தான் கூட காதல் சங்கம்